தலைப்பு கோமாளிகள். வேஷமின்றி சிரித்துப் பார்த்தான் கோமாளி. புன்னகைக்கும் முகமூடிக்குள் கோமாளிகள் முகம். கோமாளியின் அழுகையும் ஊருக்குச் சிரிப்பை. சிந்திக்கவே சிரிக்க வைத்தான் கோமாளி. சிரிப்பை மறந்தவனையும் சிரிக்க வைப்பான்.